நூத்தனரங்கநாதிராலயம் ஸ்ரீமன்னூத்தலட்சுமணாரதிராசம்பிராப்துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகட்டாட்சசந்தரசுதாலட்சியாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூத்தனவாகதீசயமிடம் பக்தியாசிரயாமோகுரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திரார்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரானன பத்ம தீஹிக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயா கமலாபிவான்யாம் கோராமனன்ய சரணசரணம் பிரபத்யே. சபாயை நம. வேடமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் இன்று 26வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். மாலே மணிவண்ணா என்று சொல்லக்கூடியதான பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். எம்பெருமானை பிரார்த்திக்கிறார்கள் இந்த இடத்துல பறை அப்படின்னு இதுவரைக்கும் சொன்னால், இதுவரைக்கும் பறை என்று சொன்னதற்கான விளக்கத்தை எம்பெருமானுக்கு தெளிவாக எடுத்து உரைக்கக்கூடியதான பாசுரம் இது. சாமான்யமாக ஒரு அர்த்தம் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். மால் அப்படின்னா கருமை அப்படின்னு அர்த்தம். அதே போல பெருமைன்னு ஒரு அர்த்தம், மையல் அப்படின்னு ஒரு அர்த்தம். கருப்பானவன் பரமாத்மா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீருண்ட மேகம் போல பிரகாசிக்க கூடியவன், பெருமை மிக்கவன் அவன், மூன்று உலகங்களுக்கும் நாதனாக இருக்கக்கூடியவன். மையல் அப்படின்னால் எல்லோரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவன். அதனாலதான் ஆகர்ஷதீதி கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்லப்படுறது. அவ்வளவு ஒரு ஆகர்ஷண சக்தி பெற்றபடியினாலதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல மாலே அப்படின்னு கூப்பிடுறார். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு சொன்னோம் இல்லையா. இந்த பாசுரத்துல கடைசியில ஆளின் இலையாய் அப்படின்னு வருது. ஆளின் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷா அந்தராத்மா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து வாக்கியம் இங்க காண்பிக்கப்படுகிறது. எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும்படியான பரமாத்மா நமக்குள்ளேயும் ஹிருதயத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். பரமாத்மாவானவன் நமக்குள்ள இருக்கின்ற காரணத்தினாலேயே தான் நாம் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்மிடத்துல நமக்கு பற்று வருவதற்கான பிரசக்தி கிடையவே கிடையாது என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இதுல இன்னும் சில பிரமாணங்கள் ஆண்டாள் நாச்சியாரால் காட்டப்படுகிறது. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொன்னவள், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு சொன்னான். இப்போ மார்கழி நீராட்டம் அப்படின்னு சொன்ன உடனேவே இது அசுருத பூர்வம் என்று சொல்கிறா போல முன்பு கேட்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. மார்கழி நீராடுவாம்னா என்ன, மார்கழி நீராட்டம் என்பது என்ன, இதற்கு முன்பு யாராவது இப்படி அனுஷ்டித்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லும்போது வேத பிரமாணம் இருக்கா, ஸ்மிருதி பிரமாணம் இருக்கா, இதெல்லாம் சொல்லணுமோ இல்லையோ. அப்போ ஆண்டாள் நாச்சியார் கோபியர்களுக்கு இதெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு பெருமாள் கேட்ட உடனே பல பிரமாணங்களை இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் காட்டுறார். யத் யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனாஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத் ததேவ இத்தரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. பெரியோர்கள் எந்த விஷயத்தை உயர்ந்தது என்று ஆசிரயிக்கிறார்களோ அதையே பின்னால் வரக்கூடியவர்களும் அனுஷ்டிப்பார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஏவம் சிஷ்டாச்சாரா அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். சிஷ்டைஹி ஆச்சரியத்தை ஐத்தி சிஷ்டாச்சாரா, சிஷ்டர்களாலே மகான்களாலே செய்யப்படக்கூடிய விஷயங்களை பின்னாடி வரக்கூடியவர்களும் தொடர்ந்து அனுஷ்டிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. எதை பெரியோர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதை பின்னால் வருபவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற உயர்ந்த ஒரு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறார். ஆகையினால இந்த பாசுரத்தினால ஆண்டாள் பிரமாணங்களை விபாகம் பண்ணி காட்டுகிறாள். வேதம் பிரமாணம், வேதத்தை அடியொட்டிய ஸ்மிருதிகள் பிரமாணம், இதிகாச புராணங்கள் பிரமாணம், சிஷ்டாச்சாரம் பிரமாணம். இப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லையா? இவைகளுக்கு அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னால் வேதம் ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் இவைகளுக்கு நாம் தெளிவான விளக்கத்தை தேட வேண்டும் என்றால் முன்னோர்களுடைய அனுஷ்டானம் பிரமாணம், பெரியவாருடைய அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். பெரியோர்கள் எதை ஆசிரியித்தார்களோ வேதத்திற்கு புறம்பாக எதையுமே அவர்கள் மாறாக செய்திருக்க மாட்டார்கள். அப்ப பெரியோர்களுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். அந்தந்த குடும்பத்துல எது வழக்கமோ அதை செய்ய வேண்டும். அதற்கு புறம்பாக நாம் செய்யக்கூடாது. பூர்வாச்சாரியர்கள் எதை அனுஷ்டித்தார்களோ நாமும் அதை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறார். மகாபாரதத்துல யக்ஷ பிரஸ்னத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்ருதிர் விபின்னா ஸ்மிருதயோ விபின்னாக நைகோ ரிஷி எஸ்ய மதம் பிரமாணம் தர்மசிய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகத சபந்தாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தர்மராஜருடைய வார்த்தை. எது சிறந்த வழி அப்படின்னு கேட்டான் யக்ஷன். அதற்கு தர்மபுத்திரர் சில பதிலை ஏற்று சொன்னார். ஸ்ருதி வாக்கியங்கள் ஒன்னு ஒன்னும் மாறி மாறி இருக்கு. இப்ப அந்த வாக்கியங்களுக்கு பொருள் அறிந்து கொள்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்மிருதிகளை பண்ண ஸ்மிருதிகளுடைய கர்த்தாக்களாக இருக்கக்கூடிய மகரிஷிகள் பல பேர் இருக்கா. யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, சாண்டில்ய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, இந்த மாதிரியான பல ஸ்மிருதிகள் இருக்கு. இப்போ மனுஸ்மிருதிய சொல்லப்பட்டபடி, யாஜ்ஞவல்க்க ஸ்மிருதியை சொல்லப்பட்டபடி நாம் அந்த ஸ்மிருதியினுடைய ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னால் நம்மால அதை அனுஷ்டிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். அவ்வளவு காட்டின்யம் உடையது அந்த ஸ்மிருதி வாக்கியங்கள். இப்போ தும்மனா கூட ஆச்சமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல நியமங்கள் இருக்கு. பிராயசித்தங்கள் எதுவுமே கிடையாது. தவறு செய்தால் சிக்ஷதா ஏற்படும். சரி, எதை பிரமாணமாக கொள்வது அப்படின்னு பார்த்தால் பெரியோர்கள் எதை பிரமாணமாக கொண்டார்களோ அதையே நானும் பிரமாணமாக கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் சாமர்த்தியம். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னான். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் அப்படின்னு ஆழ்வாரும் சாதித்திருக்கிறார். பாலமுகுந்தாஷ்டகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல சொல்லும் பொழுது கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடசிய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வடசிய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் எப்பொழுதும் எம்பெருமானை மனதால் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்துல சொல்லி பல பிரமாணங்களை எடுத்து காண்பிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அப்படி இதோட இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை மற்றொரு பாசுரத்துல நாம் சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.